மண்ணில் நீலம் ஒட்டி கொண்டதே. ஒரு மூங்கில் காடறிய சிறு பொறி ஒன்று போதும், அந்த பொறி இன்று தோன்றியதே. காதல் இடம் பார்ப்பதில்லை, அது இனம் பார்ப்பதில்லை, அது பொசுக்கென்று பூத்திடுதே. ஒரு நீராடை மீனுக்கு கரை மேல் ஆசை வந்தது, இனி என்ன கொண்டதே மண்ணில் நீலம் ஒட்டி.